ஜீஃபை கருப்பானி வாய் என்ன கலா ஜீஃபை ஃபை ஃபை ஃபை சொத பீஃபை பொறுப்பானி இருக்காத சொத பீஃபை வெக்கத்தை வேணான ஓட்டிஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டிஃபை முட்டாயி முத்தத்தை வாயோட வாய் வச்ச ஃபை ஃபை ஃபை கலா ஜீஃபை கருப்பானி வாய் என்ன கலா ஜீஃபை ஃபை ஃபை ஃபை சொத பீஃபை பொறுப்பானி இருக்காத சொத பீஃபை வெக்கத்தை வேணான ஓட்டிஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டிஃபை முட்டாயி முத்தத்தை வாயோட வாய் வச்சு கருப்பானி வாய் என்ன கலஜி ஃபை ஃபை ஃபை ஃபை சொத பீஃபை கருப்பானி வாய் என்ன கலா ஜீஃபை ஃபை ஃபை ஃபை சொத பீஃபை பொறுப்பானி இருக்காத சொத பீஃபை வெக்கத்தை